என் வாழ்க்கையில் வந்தது மூணே மூணு லெட்டா. ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டா. பிரபா, நீ என்னை தேடி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்கே மகாராஷ்டிராவில் தூரத்து மாமா வீட்டில் இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏற்ற சமயம் வரப்போ நான் சொல்கிறேன். நேரத்துக்கு சாப்பிடு, வாரத்துக்கு மூணு நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சி போடு, நகம் கிடைக்காத கடவுளை வேண்டிக்கோ. பறவையே எங்கு இருக்கிறாய், பறக்கவே என்னை அழைக்கிறாய், தடயங்கள் தேடி வருகிறேன் அன்பே. பறவையே எங்கு இருக்கிறாய், பறக்கவே என்னை அழைக்கிறாய், தடயங்கள் தேடி வருகிறேன் அன்பே. தொடராதா எல் தனியான பயணங்களில் உடன் முடியாதா முதல் முறை வாழ பிடிக்குதே முதல் முறை வெளிச்சம் பிறக்குதே முதல் முறை முறிந்த கிளையொன்று போக்குதே முதல் முறை கனவு பலிக்குதே அன்பே ஆனந்தி ஆனந்தி ஊர் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் எங்க இறங்கணும்